அவகார நின்றவற்றுடலாது அறியாத வஞ்சனை புரிய அவகோர அறியாத வஞ்சனை குறை உபதேஜ வஞ்சிர பொருளாது உபதேஜ வஞ்சிர இவமாமுகந்தனை பிளகு இமவான் மறந்த குத்தமிவா ஜபவார தந்தது திருவாவினை இவமாமுகந்தனை இளையு